அன்புள்ள குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம். நிறைய பதிவுகள், தொடர் பதிவுகள் நிறைய வந்துருச்சு. இந்த குழு, ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒரு குழு நண்பர் செந்தில் ஆரம்பிச்சிருந்தார். அந்த குழுவிலே இருந்திருக்கலாம். அதை எல்லாமே இந்த டெலிகிராம்லேயும் கொண்டு வந்து இந்த 2000 ரூபாய் பணம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பதிய வச்சு, இது உண்மையில் இந்த செய்தி வந்திருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தொகை ஆகும் அப்படிங்கிறது வந்து முன்கூட்டி நம்ம தகவல் சொல்லியிருக்கலாம். அது தேவையா இல்லையான்னு குழு நண்பர்கள்ட்ட கேட்டிருக்கலாம். ரெண்டாவது, எக்காரணம் பண்ணிட்டும் யாருக்கிட்டையும் நம்ம பணம் வாங்கக்கூடாது எந்த வகையிலையும் அப்படிங்கிற ஒரு புரியாதமான பழக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். அதாவது ஒரு சின்ன ஒரு கடலை மிட்டாய் வாங்கினதை கூட வந்து ஆவல் நத்தத்தில் பணம் கொடுத்து தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். அசோக்கு இது செந்திலுக்கு தெரியும், செந்திலுக்கு என்னுடைய பழக்கங்கள் எல்லாமே தெரியும். நம்ம யார்கிட்டையுமே பணமே வாங்கிட்டு இதை செய்யவே கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பணங்கிற ஒன்று யார்கிட்டையும் கேட்கக்கூடாது எந்த வகையிலையும். பணம் நம்ம, அதாவது சேவையின் நோக்கத்தோட தான் நம்ம அவங்கள்ட்ட போகிறோம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் போகிறோம். நம்ம மக்கள்கிட்ட நம்ம போய் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அடிப்படை தான். அதுக்கான போக்குவரத்து செலவு வந்து ஒன்று ரெண்டு பேர் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த செலவும் வந்து முழுமையாக அவங்கள்ட்ட நம்ம வாங்கறதில்ல. அவங்களுடைய பிடிவாதத்துக்காக தான் அதை நம்ம செய்கிறோம், சரியா? மற்றபடி நம்மளுடைய சொந்த செலவில் தான் ஒவ்வொருத்தருமே போயிட்டு வரோம். ராஜதர பல தடவை பல ஊர்களுக்கு வந்துட்டுருக்காரு, இன்னும் வந்துகிட்டே இருக்கிறாரு. ரமேஷ் இப்போ கூட பட்டுக்கோட்டை வரைக்கும் கூட போயிட்டு வந்திருக்காரு, அந்த தென்னையோட இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அன்றைக்கி வந்திருக்க நிறைய இடங்களுக்கு வரும்போது நம்முடைய குழு நண்பர்கள் எல்லாருமே அவங்க சொந்த பொறுப்பில் தான் வராங்க, சொந்த செலவில் தான் வராங்க, சரியா? அதனால் யாருக்கிட்டையும் பணங்கிற ஒன்று வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினா பணம் கொடுக்கறத பற்றின சிந்தனையே இருக்கும், நம்ம சொல்லிக் கொடுக்கறது வந்து இரண்டாம் இடத்துல போயிடும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இதை சொல்லிக் கொடுக்குறோம். ரெண்டாவது, அங்கங்கே மாதிரி பணையில் ஏற்படுத்திட்டால் அந்த வேலையை நிறைவு பெற்றுடும், அப்புறம் போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதனால் இந்த பண சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த 2000 ரூபா பணங்கிற சம்மந்தப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட முறையில் செந்திலுடையதும் என்னுடையதாக இருக்கட்டும், சரியா? அதை வந்து குழு நண்பர்கள் யாரும் அதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். அந்த பணம் சம்மந்தப்பட்ட தேவை உள்ள பதிவை வந்து குழுவிலேருந்து நீக்கிவிடுமாறு நண்பர் ராஜதுரை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.